துவக்கம் எங்கே? இதுவரை சரிவர புரியவில்லை. துவங்கியதை தொடர்ந்திட பொது வழி தெரியவில்லை. புதிர்களும் புது கவி புனைந்திட நெருங்கிட இருமனம் மருகிட சொந்தம் இன்று. இணைந்த சந்தர்ப்பம் இழந்த பொன் சொர்க்கம் திரும்பலாம் புதுயுகம் அரும்பலாம் எண்ணங்கள் முன் செல்ல தள்ளாடும் என் நெஞ்சம் பின் செல்ல தொடர்ந்து வந்தால் என்ன